శ్రీమన్నూతనరంగనహరిత్రాడబ్దాత్మవిద్యాలయం శ్రీమన్నూతనలక్ష్మణహరిత్రాసంప్రాప్తతుర్యాశ్రమం శ్రీవాసేంద్రకటాక్షసంతరసుధాలక్ష్యాత్మయోగాంక్షితం శ్రీమన్నూతనవాగీశయమినం భక్త్యాశ్రయామో గురుం నవ్యవాగీశయోగీంద్రహయాస్య వరసేవినం బ్రహ్మతంత్రస్వతంత్రార్యం వజామ స్వాత్మసంపదం. యస్య వాగ్వృద్ధి పర్యంతాయ ఇతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమః నమః. విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణ బద్ధదీహిక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. ఎల్లార్కూ అడియనుడియ ప్రణామంగల్. ఇతరాది సప్తతిల నామ ఇనికి ఎట్టావరు శ్లోకత్తై అనుభవిక ఇరుకంరో. స్వామి జైసికన్ ఇంద ఎట్టావరు శ్లోకత్తిన్ మూలమాగ ఆలవందారై ఉపాసిక్కిందరా. போன ஸ்லோகத்தினால மணக்கால் நம்பியை உபாசித்து இந்த ஸ்லோகத்தின் மூலமாக ஆளவந்தாரை உபாசிக்கின்றார். விகாஹே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம் நிரஸ்த ஜிஹ்மஹஸ்பருஷே எத்ர கிருஷ்ண கிருதாதரஹா என்று ஆளவந்தாருடைய பெருமைகளை பேசக்கூடியதாக இந்த ஸ்லோகமானது அமைந்திருக்கின்றது. நாதமுனிகளுடைய குமாரர் ஈஸ்வரபட்டாழ்வார், ஈஸ்வரபட்டாழ்வாருடைய குமாரர் யாமுனமுனி என்று சொல்லக்கூடியதான ஆளவந்தார். இவர் கிபி 917 வீரநாராயணபுரத்தில் சொட்டை குளத்திலே ஆடி மாசத்தில் உத்திராஷாடா திருநக்ஷத்திரத்தில் ஹரிபக்தருடைய அம்சமாக அவதரித்தார். இந்த சுவாமி மணக்கால் நம்பியினிடத்தில் மந்திரோபதேசங்களையும் வேதாந்த காலக்ஷேபங்களையும் பெற்றவர். இந்த சுவாமியினால இயற்றப்பட்டதான நூல்கள் 9 ஸ்தோத்திரரத்னம், ஆத்மசித்தி, ஈஸ்வர சித்தி, சம்பித் சித்தி, ஆகம பிராமாண்யம், புருஷ நிர்ணயம், கீதார்த்த சங்கிரகம், மாயாவாத கண்டனம், சதுஷ்லோகி, இது போன்றதான கிரந்தங்கள் இந்த சுவாமியினாலே இயற்றப்பட்டிருக்கின்றன. மொத்தம் 15 பேர் இந்த சுவாமியினுடைய சிஷ்யர்களாக இருந்திருக்கிறார்கள். இவருடைய திருநாமம் யாமுனாச்சாரியர் என்பதாக இவருடைய திருநாமம். என்னை ஆளவந்தீரோ அப்படின்னு எம்பெருமான் சாதித்தபடியினால இவருக்கு ஆளவந்தார் என்கின்றதான திருநாமமும் இருக்கின்றது. இவர் மகாபாஷ்ய பட்டரிடத்தில் சாமான்ய சாஸ்திரங்களை கற்று வந்தார். அந்த சமயத்தில் சோழ நாட்டினுடைய ராஜா அந்த ராஜ்யசபையில் ஆக்கியாழ்வான் அப்படின்றவர் வித்வானாக எழுந்தொருளியிருந்தார். வித்வான்கள் ராஜாக்களுக்கு கப்பம் கட்டணும், இல்லைன்னா வாதத்தில் ஜெயிக்கணும். இது அந்த காலத்தில் இருந்த ஒரு நடைமுறை. மகாபாஷ்ய பட்டருக்கு அரசாங்கத்திடத்திலிருந்து ஒரு ஓலையானது வந்தது, கப்பம் கட்டணும் அல்லது வாதத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னு. அதை யாமுனர் கிழிச்சு போட்டுட்டு பதில் எழுதுகிறார், நாங்கள் வெறும் கவிகள் அல்ல, சாஸ்திரங்கள் மட்டும் கற்றவர்கள் அல்ல, பிரதிவாதின்னு சொல்லக்கூடியதான மத கஜங்களுடைய மதத்தை பிளக்கக்கூடியதான ஆற்றல் உடையவர்கள் நாங்கள் எல்லோரும் அப்படின்னு பதில் எழுதுகிறார். அந்த பதிலை கேட்ட உடனேவே ராஜா வாதத்திற்கு வரும்படியாக கட்டளையிடுகிறான். அதையும் கிழித்திருந்தார் யாமுனர். ராஜபத்னி சொல்றா, மகாவித்வான்களுக்கு தண்டிகை அனுப்பணும், பல்லாக்கு அனுப்பணும், பல்லாக்கிலேதான் மகாவித்வான்கள் எழுந்தருள்வார்கள், அவர்களை அப்படியே அழைத்தால் அவர்கள் வரமாட்டார்கள் என்பதாக ராஜபத்னி ராஜாவுக்கு தெரிவிக்கின்றார். ராஜா உடனே தண்டிகை அனுப்பி இவரை வரவழைக்கிறான். அவரும் அந்த தண்டிகையிலே ஏறி செல்கிறார். அப்ப இவருடைய தேஜத்தை பார்த்த ராணி, வாதத்துல யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு பாதி ராஜ்யம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். ராஜா சொல்றார், ஆக்கியாழ்வான் தான் ஜெயிப்பார் வாதத்திலே என்பது ராஜாவினுடைய அபிப்பிராயம். ராணியினுடைய அபிப்பிராயம், அளவந்தார் தான் ஜெயிப்பார் என்பதாக ராணியினுடைய அபிப்பிராயம். யாமுனரை பார்த்த ஆக்கியாழ்வார், சாஸ்திரங்கள்ல இவரை வெல்ல முடியாது, ஆகையினால சாமான்யமான பிரச்சனங்களை கேட்டு இவரை மடக்க வேண்டும் என்பதாக திட்டமிடுகிறார். எப்படி திட்டமிட்டார் அப்படின்னால், நான் எதை உண்டு என்று சொல்கின்றேனோ அதை நீங்கள் இல்லை என்று மறுக்க வேண்டும். நான் சொல்வதை மறுத்து பேசினால் நீங்கள் இந்த வாதத்திலே ஜெயித்து விட்டீர்கள் என்பது பொருள் அப்படின்னு ஆக்கியாழ்வான் அளவந்தாரிடத்திலே தெரிவிக்கின்றார். அளவந்தார் அதை கேட்டுட்டு, சரி வாதத்திற்கு நான் தயார் என்று சொல்லும் பொழுது ஆக்கியாழ்வான், இந்த அரசர் சார்வபௌமர், இந்த ராஜபத்னி பதிவிரதா, உன்னுடைய தாய் மலடி என்பதாக மூன்று விஷயங்களை சொல்கிறார். ஆளவந்தார் ஆக்கியாழ்வானுடைய விஷயத்தை மறுத்து பேசணும். இந்த ராஜா சார்வபௌமர் அப்படின்னு ஆக்கியாழ்வான் சொன்னால், இந்த ராஜா சார்வபௌமர் இல்லை என்பதை ஆளவந்தார் நிரூபிக்க வேண்டும். இந்த ராஜபத்னி பதிவிரதை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார், இவர் இல்லைன்னு சொல்லணும். என்னுடைய தாய் மலடி அப்படின்னு அளவந்தாரே நிரூபிக்கணும். இது எப்படி முடியும்? இதை மறுத்தால் அரசனுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டி வரும். எப்படி தோல்வியை கொண்டு, தோல்வியை ஏற்றுக்கொண்டு சென்றால் ஆக்கியாழ்வானுடைய பெருமை பேசப்படும் நாடு முழுக்க. அதனால இந்த மாதிரியான ஒரு கேள்வியை ஆக்கியாழ்வான் அளவந்தாரை பார்த்து கேட்டார். அளவந்தார் அது மூன்றையும் அழகாக பேசுகிறார், மறுத்து பேசுகிறார். சார்வபௌமர் என்றால் அந்த சராசரங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவன் சார்வபௌமன் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த ராஜா சார்வபௌமன் கிடையாது. ஏன்னா இவன் சோழ நாட்டிற்கு மட்டுமே ராஜாவாக இருக்கக்கூடியவன், ஆகையினாலே சார்வபௌமன் இல்லை. இந்த ராஜபத்னி பதிவிரதை இல்லை. ஏனென்றால் விவாக மந்திரங்கள்ல அந்த மணப்பெண்ணானவள் இந்த கணவனை மணப்பதற்கு முன்பு ஏழு கந்தர்வர்களை மணக்கின்றாள் என்பதாக வேத மந்திரங்கள் உபதேசிக்கின்றன. ஆகையினாலே இந்த ராஜபத்னி பதிவிரதையும் கிடையாது. என்னுடைய தாய் மலடிதான். எப்படி மலடின்னு சொல்ல முடியும்? நான் தான் குழந்தை இருக்கனே அப்படின்னு கேட்டால், என்னுடைய தாய்க்கு நான் ஒரே மகன், ஒரு மரம் தோப்பாகாது, ஒரு பிள்ளை பிள்ளை ஆகான் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஒரு பிள்ளையை பெற்றால் அவள் மலடிதான் என்பதாகவும் தெரிவிக்கின்றார் இந்த இடத்துல அளவந்தார். வாதத்தில் ஜெயித்தபடியினால ராஜா அவருக்கு பாதி ராஜ்யத்தையும் கொடுத்து, ராணி ரொம்ப அழகாக எம்பெருமானுடைய சங்கல்பத்தின் பேரில் என்னை அளவந்தீர் அப்படின்னு கொண்டாடுகின்றார் இந்த யாமுனாச்சாரியரை பார்த்து. அதன்படி என்னை அளவந்தீரோ அப்படின்னு அன்று முதல் அளவந்தார் என்கின்றதான ஒரு திருநாமம் இங்கே இருக்கின்றது. இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகா இருக்கும். விகாகே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம். விகாகே யாமுனம் தீர்த்தம் அளவந்தாருடைய இந்த தனியனானது ரொம்ப ஸ்லேடையாகவே இருக்கும். வார்த்தைகளை ரொம்ப அழகாக அனுகிரகித்திருப்பார் சுவாமி தேசிகன். காவிய சாஸ்திரத்தில் பாண்டித்யம் இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற ஸ்லேடையாக அமைகின்ற ஸ்லோகத்தை நன்றாக ரசிப்பார்கள். தீர்த்தம் என்கின்றதான சொல்லானது தண்ணீரையும் குறிக்கும், அதுபோல ஆச்சாரியனையும் குறிக்கக்கூடியதான சொல். யமுனையினுடைய வெள்ளத்தில் யமுனை ஆறு கரைபுரண்டு ஓடினால் கோடை காலத்தில் துன்பப்பட்டவன் எப்படி சந்தோஷமாக தீர்த்தமாடுவானோ அதுபோல யமுனாச்சாரியருடைய நற்குணங்களை அறிந்து கொண்டவன் அவரை பற்றி நன்றாக தியானித்து அவர்களுடைய பெருமையை நன்றாக தெரிந்து கொண்டவன் அவருடைய குணப்பிரவாகத்தில் மூழ்கி மகிழ்வார். அதுபோன்று சுவாமி தேசிகன் நான் மகிழ்கின்றேன் அப்படின்னு சொல்றார். இந்த யமுனையினுடைய நீரானது பிருந்தாவனம் அப்படின்ற ஒரு காட்டினுடைய வழியே ஓடக்கூடியது. அது ரொம்ப சாதுவா இருக்கக்கூடியது, அது எல்லோருக்கும் பயன்படக்கூடியது. அதுல காளியன் அப்படின்ற சர்ப்பம் இருந்தது. அந்த சர்ப்பமானது தன்னுடைய பந்து ஜனங்களோடு சேர்ந்து அந்த யமுனையின் நதியில வாழ்ந்து கொண்டு இருந்தது. அதை எம்பெருமான் கண்ணன் அதனுடைய கர்வத்தை அழித்து அங்கிருந்து ஓட்டினான். கண்ணனால் அந்த கோவர்தனத்தில் இருக்கக்கூடியதான பிருந்தாவனத்திலே இருக்கக்கூடியதான அந்த கோபர்கள் கோபியர்கள் அவர்கள் எல்லோரும் நன்றாக ரட்சிக்கப்பட்டனர். அதுபோல ஆளவந்தாரும் சாதுக்களாக இருக்கக்கூடிய பெரிய நம்பிகள் முதலான சிஷ்யர்களுக்கு ஞானோபதேசம் செய்து அவர்களை எல்லோரையும் காப்பாற்றி அவர்களை உஜ்ஜீவிக்கும்படியாக செய்தார் ஆளவந்தாரும். கண்ணன் எப்படி காளியனை விரட்டினானோ அதுபோல ஆளவந்தாரும் லோகத்தில் இருக்கக்கூடிய ஆசாபாசங்கள் காமக்ரோதங்கள் இவர்கள் இவை எல்லாவற்றையும் விரட்டி அடித்தார் ஆளவந்தார். நாதமுனியினுடைய வம்சத்தில் வந்த முன்னோர்கள் எம்பெருமான் கண்ணன் விபவத்திலே எழுந்தொழியிருந்த பொழுது அவரை சேவித்து எம்பெருமான் கண்ணனிடத்திலே பிரார்த்தித்தார்கள். தங்களுடைய அர்ச்சாவதார திருமேனி ஒன்று எங்களுடைய ஆராத்தியத்திற்காக தேவை என்று பிரார்த்தித்தார்கள். கண்ணனும் உகந்து நாதமுனிகளுடைய வம்சத்தாருடைய திருவாராதனத்திற்காக தன்னுடைய அர்ச்சா விக்கிரகத்தை எழுந்தருள் பண்ணி கொடுத்தான். அதை நாதமுனிகளும் ஆராதித்து வந்தார். நாதமுனிகளுக்கு பின்பு உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி, மணக்கால் நம்பிக்கு பின்பு ஆளவந்தார் அதை ஆராதித்தார். ஈஸ்வர வட்டாழ்வார் ஈஸ்வர வட்டாழ்வாருடைய காலத்திற்கு பிறகு நாதமுனிகள் நம் மறுபடியும் ஆராதித்தார். நாதமுனிகளுக்கு பிறகு உய்யக்கொண்டார், உய்யக்கொண்டாருக்கு பிறகு மணக்கால் நம்பி, மணக்கால் நம்பிக்கு பிறகு குலக்கிரமமாக அளவந்தாருக்கு அந்த கண்ணனானது கிடைத்தது. தன்னுடைய ஆராதனத்தை செவ்வனே செய்யக்கூடியதான குலத்திற்கு ஆராத்தியனான பரமாத்மா பிரீத்தியை காட்டாமலே இருப்பான், கண்டிப்பா காட்டுவான். கண்ணனிடத்திலே மிகுந்த பரிவு ஆளவந்தாருக்கு இருக்கின்றது. அதனால்தான் கண்ணனை எப்பவுமே ஸ்லாகித்து பேசக்கூடியவர் ஆளவந்தார். கபலம் வெண்ணைக்கு ஆடும் பிள்ளையாயிற்றே என்பதெல்லாம் ஆளவந்தாருடைய திருவாக்காக இருக்கு. கண்ணன் அவ்வளவு ஸ்லாகித்து பேசக்கூடியவர். மணக்கால் நம்பி இவருக்கு பல மந்திரோபதேசங்களையும் செய்தார். நமக்கெல்லாம் கதை தெரியும், தூதுவரை கீரையை கொடுத்து ஆளவந்தாரை எப்படி அவர் சம்பிரதாயத்திற்கு அழைத்து வந்தார் என்ற செய்திகள் நமக்கு நன்றாகவே தெரியும். நாதமுனிகளிடத்தில் யோக சக்தியானது நிறைந்திருந்தது. நாதமுனிகளுக்கு பிறகு உய்யக்கொண்டாரிடத்திலும் உய்யக்கொண்டாருக்கு பிறகு மணக்கால் நம்பியினிடத்திலையும் இருந்தது. நாதமுனிகளுக்கு பல சிஷ்யர்கள், அதில் குறுகை காவலப்பன் என்று ஒரு சிஷ்யரும் இருந்தார். குறுகை காவலப்ப கஷேத்திரம் என்பது கங்கை கொண்ட சோழபுரத்திலே இருக்கக்கூடியதான ஒரு கஷேத்திரம். இன்றும் வீரநாராயண பெருமாள் மிகவும் அழகாக நின்ற திருக்கோலத்திலே உபயநாச்சிமாரோடு மிக அழகாக எழுந்தொருளியிருக்கின்றார். மிகப்பெரிய கோவில் இன்றும் இருக்கின்றது அந்த கங்கை கொண்ட சோழபுரத்திலே. அப்படிப்பட்டதான குறுகை காவலப்ப கஷேத்திரத்திலே குறுகை காவலப்பன் என்பதான ஒரு ஆச்சாரியன் எழுந்தொருளியிருந்தார். மணக்கால் நம்பி ஆளவந்தாரிடத்திலே உபதேசிக்கின்றார், நீங்கள் வீரநாராயணபுரத்திற்கு சென்று குறுகை காவலப்பனை சேவித்து உங்களுடைய குல தனமாக இருக்கக்கூடியதான யோகத்தை மீண்டும் பெறுங்கள் என்பதாக சொல்கிறார். குறுகை காவலப்பனுக்கு ஒரு சக்தி உண்டு. காலையிலே தியானத்திலே இருக்கும் பொழுது எம்பெருமான் கண்ணன் அவருடைய தியானத்திலே அவரை பார்த்து நாட்டியமாடிக்கொண்டிருப்பான். தினமும் எம்பெருமானுடைய தரிசனத்தை பெறக்கூடியவர் குறுகை காவலப்பன். ஒரு நாள் அப்படி தியானத்திலே எழுந்தொருளியிருக்கும் பொழுது ஆளவந்தார் அங்கே செல்கிறார். அனைத்து பிரஜைகளும் குறுகை காவலப்பனுடைய தரிசனத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறுகை காவலப்பனோ தியானத்திலே எழுந்தொருளியிருக்கின்றார். ஆளவந்தார் பிரஜைகளோடு பிரஜைகளாக அமர்ந்திருக்கின்றார். எப்பொழுதும் குறுகை காவலப்பனுடைய தியானத்திலே கண்ணன் நாட்டியமாடிக்கொண்டிருக்கும் பொழுது ஆளவந்தார் எழுந்தொருளியிருந்த சமயம் பார்த்து குறுகை காவலப்பன் தியானத்திலே இருந்த கண்ணனுடைய நடனமானது தடைபட்டு கண்ணன் எங்கோ வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். குறுகை காவலப்பனுடைய தியானம் கலைந்து அவர் ஒரு க்ஷணம் யோசித்தார். தன்னுடைய தியானத்திலே எப்பொழுதுமே இருக்கக்கூடியவன் கண்ணன், தன்னை தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டாது இருக்கக்கூடியதான கண்ணன் இன்று மட்டும் ஏன் தன்னை விட்டு வேறெங்கோ பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய ஆச்சாரியனாக இருக்கக்கூடியதான நாதமுனிகளுடைய வம்சத்திலே வந்தவர்கள் யாரோ ஒருவர் இங்கு இருக்கின்றார் என்பதை அறிந்து கொண்டு சொட்டை குலத்து நம்பி எவரேனும் இங்கு உண்டோ என்பதாக கேட்க ஆளவந்தாரும் பிதாமகம் நாதமுனியும் விலோக்கிய என்பதாக நாதமுனியை பற்றி தெரிவித்து அடியேன் இங்கு அமர்ந்திருக்கின்றேன் என்பதாக அதை சொல்லி அவரை சேவித்து அவரிடத்திலிருந்து யோக ரகசியத்தை, தன்னுடைய குலதனமாக இருக்கக்கூடியதான யோக ரகசியத்தை பெறுகின்றார் ஆளவந்தார். ஆளவந்தாருடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக பவிஷ்யத் காலத்து ஆச்சாரியனாக எழுந்தொழியிருந்தவர் சுவாமி எம்பெருமானார். அப்படிப்பட்டதான ஆளவந்தாருடைய பெருமைகளை இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் மிக அழகாக சாதிக்கின்றார். விகாஹே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம் நிரஸ்த ஜிஹ்மஹஸ்பர்ஷே யத்ர கிருஷ்ண கிருதாதரஹாம். இதோட அடியன் இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணுகிற அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.